சங்கீதத்தை கெடுக்க பிறந்த மாபாவிகளே, ஆடசப்தஸ்வரத்தை அமுக்க நினைக்கும் மேதாவிகளே, தெரியாம போச்சு இசையோட அருமை, அது அறியாம இருந்தா அவன் பேரு எருமை. ஆடத்தியாகையா சூடையா, சங்கீதத்தை வளர்க்க வேணாம், என் சாரீரத்தை மதிக்க வேணாம், ஆனா இடஞ்சல் பண்ணாதீங்க. சங்கீதத்தை வளர்க்க வேணாம், என் சாரீரத்தை மதிக்க வேணாம், ஆனா இடஞ்சல் பண்ணாதீங்க. ஞானமுள்ள எல்லோருக்கும் வணக்கம், ஆனா ஞானம் வந்தா தோணுமையா அடக்கம், இத நானாக சொல்லல்ல முன்னோர்கள் சொன்னாங்களே. சங்கீதத்தை வளர்க்க வேணா, என் சாரீரத்தை மதிக்க வேணா, ஆனா இடங்கள் பண்ணாதீங்க. அவர்தாண்டா மேத, இங்கு பிறர் எல்லாம் பேத, இது சரிதானா நாராயணா? சங்கீதம் என்ன, அதுவும் வீட்டு சொத்தா என யாராச்சும் கேட்டீங்களா? நம் நாட்டு மக்கள் ஒரு நாலஞ்சு கோடி, அட எல்லோரும் முட்டாள்களா? கற்றாக்கும் கல்லாருக்கும் பொருள் உள்ளாக்கும் இல்லாருக்கும் பாட்டுனா எல்லாருக்கும் போய் சேர்ந்தாத்தான் நல்லா இருக்கும். பூட்டு ஒண்ணு போட்டு அத பூட்டாதீங்க, சங்கீத செல்வத்தை பொதுவாக்குங்க. பூட்டு ஒண்ணு போட்டு அத பூட்டாதீங்க, சங்கீத செல்வத்தை பொதுவாக்குங்க. இல்லாட்டி சங்கீதம் செல்லாத காசாயிரும். சங்கீதத்தை வளர்க்க வேணா, என் சாரீரத்தை மதிக்க வேணா, ஆனா இடைஞ்சல் பண்ணாதீங்க. சாமி என் பாடெல்லாம் தெரியும், உட்கார்ந்து பேசாதீங்க. செத்தாத்தான் சாமி ஒரு தாய் பாரம் புரியும், பிள்ளை சுமக்காம தெரியாதுங்க. சங்கீதம் என்ன, நீங்க எடை போட்டு பார்க்க, வெங்காய வியாபாரமா? மும்மூர்த்தி கூட இத முழுசாக பார்த்து கரை காணாம போனாங்கம்மா. வெவ்வேறு வண்ணத்திலே பசுமாடிங்கு உண்டல்லவா, என்றாலும் பாலின் நிறம் இங்கு வேறல்ல ஒன்றல்லவா. கீதம் சங்கீதம் நிறம் மாறாதது, இந்நாளும் என்னாலும் மறையாதது. கீதம் சங்கீதம் நிறம் மாறாதது, இந்நாளும் என்னாலும் மறையாதது. யார் வந்து கெடுத்தாலும் கெடுக்கத்தான் முடியாதது. சங்கீதத்தை வளர்க்க வேணா, என் சாரீரத்தை மதிக்க வேணா, ஆனா இடங்கள் பண்ணாதீங்க. ஞானமுள்ள எல்லோருக்கும் வணக்கம், ஆனா ஞானம் வந்தா தோணுமையா அடக்கம், இத நானாக சொல்லல்ல முன்னோர்கள் சொன்னாங்களே. சங்கீதத்தை வளர்க்க வேணா, என் சாரீரத்தை மதிக்க வேணா, ஆனா இடங்கள் பண்ணாதீங்க. இடஞ்சல் பண்ணாதீங்க, இடஞ்சல் பண்ணாதீங்க.